கண்டும் கண்டிட்டும் போராதே தம்மி, கண்ணோடு கண்ணோரும் சேருந்தோனா, பெய்திட்டும் பெய்திட்டும் தோராதே வேண்டும், வார்மேகத்தெல்லாய் மாறுந்தோனாம். ஞாற்று வேலைக்காலங்களே போய் மறஞ்சு தூரே, இன்னலேகൾ தூமஞ்சு போதே, மெல்லே மாஞ்சதெந்தே, எந்தெல்லாம் எந்தெல்லாம் சொல்லாதே சொல்லி, கண்ணீரும் பூந்தேனும் கைமாறி நாம், என்னிட்டும் பின்னெந்தோ தேடும் நில்லை. கண்டிட்டும் கண்டிட்டும் போராதே தம்மி, கண்ணோடு கண்ணோரும் சேருந்தோனாம், பெய்திட்டும் பெய்திட்டும் போராதே வேண்டும், வார்மேகத்தெல்லாய் மாறுந்தோனா. சாயம் சந்தியா சாயம் தூகும் நீயாம், வானில் மெல்லே சாயா, ஓரோ யாமம் தானே பாயும், வேனல் வேலாய் ஞானத்துன்னும் தானங்கள் நரவிரல் எழுதி, மோகத்தின் நறுமுடி இழையில் என்னைக்கும் நாம் எங்கோ தேடும் இல்லை. கண்டிட்டும் கண்டிட்டும் போராதே தம்மில், கண்ணோடு கண்ணோரம் சேருந்தோனாம், பெய்திட்டும் பெய்திட்டும் தோராதே வேண்டும், வார்மேகத்தெல்லாய் மாறுந்தோனாம். தெக்கன் காற்றில் மாம்பூ பூக்கும் ஈரங்கந்தம், ஓர்ம கொம்பில் பூஞ்சாலாடான், ஞானா காதில் பாட்டாய் மாறான், ஆத்மாவின் இருகரதழுகி, சிநேகத்தின் நிறநதி ஒழுகி, என்னைக்கும் நாம் எந்தோ தேடும் நில்லை. கண்டிட்டும் கண்டிட்டும் போராதே தம்மில், கண்ணோடு கண்ணோரம் சேருந்தோனா, பெய்திட்டும் பெய்திட்டும் தோராதே வேண்டும், வார்மேகத்தெல்லாய் மாறுந்தோனா. ஞாற்று வேலைக்காலங்களே போய் மறஞ்சு தூரே, இன்னலேகൾ தூமஞ்சு போலே, மெல்லே மாஞ்சதெந்தே, எந்தெல்லாம் எந்தெல்லாம் சொல்லாதே சொல்லி, கண்ணீரும் பூந்தேனும் கைமாறி நாம், என்னைக்கும் பின்னெந்தோ தேடும் நிலை.